காலை வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 27:14 முதல் கொண்டு 34 வசனங்கள். வீடும் வயலும். லேவியராகமம் 27 அதிகாரம் ஒரு மென்மையான ஆனால் முக்கியமான கருட்பொருளுடன் முடிவடைகிறது. கர்த்தருக்குரியது எதுவோ அது பரிசுத்தமானதாக கருதப்பட வேண்டும். முந்தைய அதிகாரங்களில் யாவே இஸ்ரேலருக்கு பலிகள், ஆசாரியர்கள், பரிசுத்தம், தீட்டு மற்றும் சுத்தமானது மற்றும் பண்டிகைகள் ஆகியவற்றை பற்றி போதித்தார். இப்பொழுது இந்த நூலின் முடிவில் அர்ப்பணிப்பு, மதிப்பீடு செய்தல், மீட்பு மற்றும் உரிமை ஆகியவற்றை பற்றி அவர் போதிக்கிறார். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல, ஏனென்றால் இது அன்றாட வாழ்க்கையை தொடுகிறது. இது வீடுகள், சொத்து, வேலை, பரம்பரை சொத்து மற்றும் பணத்தை தொடுகிறது. பக்தி என்பது இதயத்திற்குள் இருக்கும் ஒரு உணர்வு மட்டுமல்ல என்பதை தேவன் காட்டுகிறார். பக்தி என்பது முடிவுகள், முன்னுரிமைகள் மற்றும் நான் வைத்திருக்கும் மற்றும் கையாளும் காரியங்களில் காட்டும் உண்மை. லேவியராகமம் 27:14 முதல் கொண்டு 15 வசனங்கள். கர்த்தர் ஒரு வீட்டை வைத்து ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதன் தன் வீட்டை கர்த்தருக்கு என்று பரிசுத்தப்படுத்தினால் ஆசாரியன் அது நல்லதா கெட்டதா என்று அதை மதிப்பிடுவான். ஆசாரியனின் மதிப்பீடே நிலையாக நிற்கும். அதை பரிசுத்தப்படுத்துகிறவன் அதை மீட்க விரும்பினால் ஆசாரியன் மதிப்பிட்ட தொகையோடு 1/5 அவன் கூட்டி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த வீடு மீண்டும் அவனுக்கு அடையதாகும். முதல் ஆவிக்குரிய பாடம் எளிமையானது. ஒரு வீட்டை தேவனுக்கு கொடுக்கலாம், ஆனால் அதை குழப்பத்தோடு கொடுக்க முடியாது. தேவன் ஒரு ஒழுங்கை தருகிறார். தேவன் ஆசாரிய மதிப்பீட்டை தருகிறார். மீட்பதற்கான ஒரு நிலையான வழியை தேவன் கொடுக்கிறார். பக்தி என்பது நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி வசப்பட்டதாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இருக்கக்கூடாது என்பதை இது போதிக்கிறது. புதிய சிருஷ்டிக்கு இதன் ஆழமான அர்த்தம் இன்னும் தனிப்பட்டதாக மாறுகிறது. நமது சரீரமே ஆலயம் என்று வேதம் போதிக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடன் ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. லேவியராகமத்தில் உள்ள ஒரு சாதாரண வீட்டை பரிசுத்தப்படுத்த முடியுமானால் நம்முடைய வாழ்க்கை என்னும் வீடு எவ்வளவு அதிகமாக பரிசுத்தப்பட வேண்டும்! நமது எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், தனிப்பட்ட தேர்வுகள், நாம் பார்க்கும் திரைகள், பேச்சு, நேரம், உறக்கம், உறவுகள் மற்றும் செலவுகள் அனைத்தும் அன்றாட வாழ்க்கை என்னும் வீட்டிற்குள் அடங்கியுள்ளது. புதிய உடன்படிக்கையில் வீட்டை பரிசுத்தப்படுத்துவது என்பது கிறிஸ்துவை ஒரு விருந்தினராக அல்ல, யஜமானராக வரவேற்பது. அவரை கனவீனப்படுத்தும் எந்த ஒரு விஷயமும் அந்த வீட்டில் சிறியதாக கருதப்படாது என்பதையும் இது குறிக்கிறது. இந்த வீடு ஒரு பெரிய கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. அது மிகவும் விலை உயர்ந்தது. அது கிறிஸ்துவின் இரத்தம். பின்பு யாவே ஒரு வீட்டிலிருந்து வயலுக்கு நகர்கிறார். லேவியராகமம் 27:16 முதல் கொண்டு 21 வசனங்களில் ஒரு மனிதன் தன் உடைமையான வயலில் ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்று பரிசுத்தப்படுத்தலாம். அதன் மதிப்பீடு நியாயமாக விதைப்புக்கு ஏற்றவாறு கணக்கிடப்படுகிறது. மேலும் யூபிலி ஆண்டு வரை மீதமுள்ள வருடங்களில் அடிப்படையில் அது கணக்கிடப்படுகிறது. அந்த மனிதன் வயலை மீட்க விரும்பினால் அவன் 1/5 அதனுடன் சேர்த்து அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை மீட்காமல் அது வேறொரு மனிதனுக்கு விற்கப்பட்டால் பின்பு அதை மீட்க முடியாது. யூபிலி ஆண்டு வரும்பொழுது அந்த வயல் அசல் உரிமையாளரிடம் திரும்பாது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமாகவும் பொருத்தனை பண்ணப்பட்ட வயலை போலவும் மாறி ஆசாரியனின் உடைமையாகும். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. அதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிலம் எப்படி ஆசாரியனுக்கு சொந்தமாகும், எப்படி, எப்போது மற்றும் ஏன், எப்படி என்பது அதை மீட்க மறுப்பதன் மூலமும் கதவை மூடும் பரிமாற்றத்தின் மூலமும் ஏற்படும் நிரந்தரமான பரிசுத்தமாக்குதலால் நடக்கிறது. எப்போது என்பது யூபிலி ஆண்டில், அதாவது விடுதலை ஆண்டிலேயே சுதந்திரங்கள் திரும்ப பெறப்படும் போதாகும். ஏன் என்றால் கர்த்தருக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு மீட்கப்படாமல் விடப்பட்டது பரிசுத்த சொத்தாக கருதப்படுகிறது. இஸ்ரேலில் ஆசாரியத்துவம் கர்த்தருடைய வீட்டையும் சேவையையும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. மற்ற கோத்திரங்களைப் போல ஆசாரியன் நிலத்தை சுதந்திரமாக பெறவில்லை. ஆசாரியர்களை குறித்து கர்த்தர், அவர்கள் தேசத்தில் உனக்கு சுதந்திரம் இல்லை, நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்றார். மீண்டும் கர்த்தரே அவர்கள் சுதந்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனாலும் ஆசாரியர்கள் வாழ்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. எனவே சில பரிசுத்த பங்குகள் அவர்களை ஆசாரித்தது. இந்த குறிப்பிட்ட சட்டத்தில் பரம்பரை வயலானது பரிசுத்தப்படுத்தப்பட்டு பின்னர் மீட்கப்படாமல் விடப்பட்டால் யூபிலியில் அது கர்த்தருடைய சேவையோடு இணைக்கப்பட்ட பரிசுத்த உடைமையாக மாறி ஆசாரியனுக்கு சொந்தமாகிறது. இங்கே ஒரு தார்மீக ஞானம் உள்ளது. பொருத்தனைகளை கொண்டு விளையாடுவதை தேவன் தடுக்கிறார். ஒரு நபர் ஒரு வயலை பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரியவர் போல் காட்டிக்கொண்டு பின்னர் அந்த பொருத்தனையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவோ அல்லது அதன் தீவிர தன்மையிலிருந்து தப்பி சொத்தை மாற்றவோ முடியாது. யூபிலி ஆண்டு உண்மையை வெளிப்படுத்துகிறது. மீட்பு மறுக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிறகு வயல் ஒரு விற்பனை பொருளை போல நடத்தப்பட்டால் யூபிலியில் அந்த வயல் சாதாரண பரம்பரை சொத்தாக கருதப்படாது. அது பரிசுத்தமாகி ஆசாரியனின் உடைமையாகிறது. தனக்கு முன்பாக பேசப்படும் வார்த்தைகளை வெற்று சடங்காக பயன்படுத்த முடியாது என்று தேவன் போதிக்கிறார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். புதிய சிருஷ்டிக்கு இந்த வயல் ஒரு வலுவான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. நீங்கள் தேவனுடைய பண்ணையுமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நமது வாழ்க்கை ஒரு வயல், அதில் விதைகள் விதைக்கப்படுகிறது, கனிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. நமது முடிவுகளே விதைப்பு, நமது பழக்க வழக்கங்கள் விதைப்பு, நமது நட்புகள் விதைப்பு, நமது எண்ணங்கள் விதைப்பு. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். புதிய உடன்படிக்கையின் மொழியில் வயலை பரிசுத்தப்படுத்துவது என்பது நாங்கள் யாராக இருக்கிறோமோ, நாங்கள் எதை செய்கிறோமோ அவையெல்லாம் யாவேக்கே சொந்தம் என்று சொல்வதாகும். இது நமது வேலை, நமது திட்டங்கள், எதிர்காலம், நமது திறமைகள் மற்றும் வாய்ப்புகளை உள்ளடக்கியது. இது நமது சுதந்திரத்தையும் உள்ளடக்கியது. அதாவது நிர்வகிப்பதற்காக தேவன் நம் கைகளில் கொடுத்த எதையும் இது குறிக்கும். மீட்பு தொகை மற்றும் ஐந்தில் ஒரு பங்கு என்ற கொள்கையும் ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. லேவியராகமத்தில் ஐந்தில் ஒரு பங்கை சேர்ப்பது என்பது மீட்பு மலிவாக செய்யப்படவில்லை என்பதை காட்டுகிறது. அது சாக்குகளோடு செய்யப்படுவதில்லை, அது உண்மையான விலை கிரயத்துடன் செய்யப்படுகிறது. நமக்கு மீட்பு என்பது கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே உண்டாகிறது. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆனாலும் மனம் திரும்புதல் உண்மையாக இருக்கும் பொழுது அது கனியையும் கொடுக்கும். சக்கேயோ, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையதாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். உண்மையான மனம் திரும்புதல் கண்ணுக்கு தெரிந்ததால் இயேசு மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். பாவம் மற்றவர்களை பாதித்திருக்கும் பொழுது மனம் திரும்புதல் என்பது வெறும் கண்ணீர் மட்டுமல்ல என்பதை லேவியராகமத்தில் உள்ள அந்த ஐந்தாவது பங்கு நமக்கு நினைப்பூட்டுகிறது. மனம் திரும்புதல் என்பது கீழ்ப்படிதல், ஈடு செய்தல் மற்றும் மாறிய திசையாக மாறுகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்பதே இந்த சட்டத்தின் சாரம்சம். லேவியராகமம் 27:22 முதல் கொண்டு 24 மற்றொரு சுழலை சேர்க்கிறது. ஒரு வயல் ஒருவனுடைய பாரம்பரிய சொத்தாக இல்லாமல் அவன் விலை கொடுத்து வாங்கிய வயலாக இருந்தால், வாங்கிய அந்த வயலை அவன் கர்த்தருக்கு என்று பரிசுத்தப்படுத்தினால், ஆசாரியன் யூபிலி வருடம் வரைக்கும் அதை மதிப்பிடுவான். அந்த மனிதன் அன்றைய தினமே அந்த பணத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமானதாக கொடுப்பான். ஆனால் யூபிலியில் அந்த வயல் எவனுடைய பாரம்பரிய சொத்தாக இருந்ததோ அவனிடம் திரும்பிவிடும். இது முக்கியமானது, ஏனென்றால் தேவன் அசல் பாரம்பரிய எல்லைகளை பாதுகாக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. வாங்கிய வயலை பரிசுத்தப்படுத்துவது யூபிலியில் நடக்கும் நியாயமான திருப்பி கொடுத்துதலை ரத்து செய்யாது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பக்தி என்பது ஒரு பாரம்பரிய சொத்தை திருடுவதற்கான சட்டரீதியான தந்திரமாக மாறக்கூடாது. தேவனுடைய பரிசுத்தம் ஒருபோதும் அநீதியை ஆதரிக்காது. நமக்கு இது தாழ்மையுடன் கூடிய உக்ரானத்துவத்தை பற்றி பேசுகிறது. வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் பெற்று கொள்ளப்பட்டவை என்பதை புதிய சிருஷ்டி புரிந்து கொள்கிறது. நாம் எதையாகிலும் வாங்கினாலும் நாம் தேவனுடைய உலகத்தில், தேவனுடைய பூமியில், தேவனுடைய காற்றை சுவாசித்து தேவனுடைய இரக்கத்தினால் வாழ்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எனவே உடைமைகளை லகுவாக பிடித்து கொள்ளவும் பக்தியை நேர்மையாக கடைபிடிக்கவும் புதிய சிருஷ்டி கற்றுக்கொள்கிறது. விசுவாசி தேவனை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுக்கு பதில் செயலாகவே கொடுக்கிறான். நாம் உக்கிரானக்காரர்களே தவிர உரிமையாளர்கள் அல்ல. நம் கைகளில் இருப்பதை நாம் நிர்வகிக்கிறோம், ஆனால் நமக்கு சொந்தமில்லாததை நாம் உரிமை கொண்டாடுவதில்லை. யூபிலி ஒரு சக்தி வாய்ந்த ஆவிக்குரிய சித்திரத்தை தருகிறது. யூபிலி என்பது விடுதலை, மறு சீரமைப்பு மற்றும் திரும்புதலாகும். ஏசு ஏசையாவை வாசித்து கர்த்தருடைய அனுக்கிரக விஷயத்தை பிரசங்கிக்கவும், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது என்றார். கிறிஸ்துவில் ஒரு பெரிய யூபிலி தொடங்குகிறது. பாவத்திலிருந்து கைதிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். சிலுவையினால் கடன்கள் ரத்து செய்யப்படுகின்றது. புதிய உடன்படிக்கையில் சுதந்திரம் மீட்டெடுக்கப்படுகிறது. ஆனாலும் எது உண்மையாக மீட்கப்பட்டது, எது விட்டுவிடப்பட்டது என்பதை யூபிலி வெளிப்படுத்துகிறது என்பதையும் லேவியராகமும் காட்டுகிறது. எனவே நமக்கும் இறுதி நாளாகிய கிறிஸ்துவின் நாள் எது ஒப்பு கொடுக்கப்பட்டது, எது பாசாங்கு செய்யப்பட்டது என்பதை வெளிப்படுத்தும். இப்பொழுது நம் வாழ்க்கை ஒரு வயல், நாமும் அவருடைய வீடாக இருக்கிறோம். நமது இப்போதைய தேர்வுகளே விதைகள். பரிசுத்தமானது பரிசுத்தமாகவே இருக்கும், வெறுமையானது வெளிப்படுத்தப்படும். எனவே சட்டத்தின் இப்பகுதி ஒரு ஆழமான மற்றும் மென்மையான சத்தியத்தை போதிக்கிறது. தேவன் அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் தேவன் அர்ப்பணிப்பை பாதுகாக்கவும் செய்கிறார். பரிசுத்தப்படுத்துவதை தேவன் அனுமதிக்கிறார், ஆனால் தேவன் நேர்மையை கோருகிறார். தேவன் மீட்பை வழங்குகிறார், ஆனால் பொருத்தனையை ஒரு விளையாட்டு பொருளை போல நடத்துவதை தேவன் அனுமதிப்பதில்லை. மேலும் மீட்கப்படாமல் விடப்பட்ட பரிசுத்தமானவை அவருடைய சேவைக்காக நிரந்தரமாக பிரிக்கப்படுகின்றது என்பதை தேவன் காட்டுகிறார். ஜெபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மோடு வாழ்வது எப்படி என்று எங்களுக்கு போதிக்கும் உம்முடைய ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வாகிய வீட்டை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதலோடும் பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். அப்பொழுது எங்கள் விதைப்பு மாம்சத்திற்குரியதாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கும். பொருள் இல்லாமல் வெறும் சத்தமாக மட்டுமே இருக்கிற பொருத்தனைகளை செய்யாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கள். உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக இருக்கவும், கனிகளோடு மனம் திரும்பவும், எங்கள் உடைமைகளிலும் செயல்களிலும் உம்மை கனப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். எங்கள் பக்தி உம்முடைய வார்த்தையால் ஒழுங்குபடுத்தப்பட்டு உம்முடைய அன்பினால் நிரப்பப்படுவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.